இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தம் அம்பலக்கூத்தன் இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்று அம்பலக்கூத்தன் நமக்கு இறங்கும் என்று ஏமாந்து இருப்பேனை அருங் கற்பனை கற்பித்து ஆண்டாய் இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்று ஏமாந்து இருப்பேனை அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலி மாடு ஆவேனோ ஆழ்வாரிலி மாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாயென்று எங்கள் வாழ்வே வாயென்று அருளாயே தத்தையும் கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை தத்தையும் கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறு ஆயிரம் கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தன் என்று ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. சீரும் திருவும் பொலிய சீரும் திருவும் பொலிய சிவலோகநாயகன் சேவடிக்கே. சீரும் திருவும் பொலிய சிவலோகநாயகன் சேவடிக்கே. ஆறும் பெறாத அறிவு பெற்றே ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றது ஆர் பெறுவார் உலகில். ஊரும் உலகும் கழற ஊழறி கழற ஊழறி உமை மணவாளனுக்கு பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு ஊருதுமே பல்லாண்டு பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாற்று வாய்கோபுர வாசல். உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாற்று வாய்கோபுர வாசல். தெள்ள தெளிந்தாற்று சிவன் சிவலிங்கம் தெள்ள தெளிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலல் ஐந்தும் காளாமணி விளக்கே. கள்ளப்புலல் ஐந்தும் காளாமணி விளக்கே. இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடரு உருவில் என்பு கோலத்து எரியாடும் எம்மானாக்கு அன்பு அறாது என்னெஞ்சு அவர்க்கு பேரறிவும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இந்து வாழ் சடையான் ஆடும் இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் துளைத்து இந்து வாழ் சடையான் எல்லையில் இந்து வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் நீதான் எத்தனையாலும் நீடும் கிருபையாகி நீதான் எத்தனையாலும் நீடும் கிருபையாகி நீதான் எத்தனையாலும் நீடும் கிருபையாகி நீதான் எத்தனையாலும் நீடூடி கிருபையாகி மாதானத்தன்னமாக மாஞான கழல் தாராய் நீதான் எத்தனையாலும் நீடூடி கிருபையாகி தானமாக மாஞான கழல் தாராய் மாஞான கழல் தாராய் வேதாமை புண்ண வேளே வீராசர்புணசீலா கடல் தாராய் ஆரூரின் பெருமாளே ஆதார தோழியோனே ஆரூரில் பெருமாளே வான்முகில் பழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க வான்முகில் பழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை உள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை உள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் Thank you.